மூன்று நிமிட தியானம். 13 பிப்ரவரி 2026 வெள்ளிக்கிழமை. தலைப்பு: உண்மையான சத்தியம், தகர்க்க முடியாத அஸ்திபாரம். மனப்பாட வசனம்: உமது வார்த்தை சத்தியமாயிருக்கிறது, உமது வார்த்தையின் ஒவ்வொரு நியாயப்பிரமாணமும் என்றென்றைக்கும் நீதியாயிருக்கிறது. சங்கீதம் 119:160. இன்றைய தியானம்: இன்றைய உலகில் சத்தியம் என்பது ஒவ்வொருவர் பார்வைக்கும் ஏற்ப மாறுபடுகின்ற ஒன்றாக மாறி வருகிறது. எனக்கு எது சரியாகத் தோன்றுகிறதோ அதுவே சத்தியம் என்ற மனப்பான்மை வேறொன்றியுள்ளது. ஆனால் விசுவாசிகளுக்கு நாம் நிலைநிறுத்த வேண்டியது உண்மையான சத்தியம் எது? சத்தியம் காலத்தால் மாறாதது, சூழ்நிலைக்கு ஏற்ப மாறாதது. ஒரு கட்டிடம் எவ்வளவு உயரமாக இருந்தாலும் அதன் அடித்தளம் உறுதியாக இல்லையென்றால் அது சரிந்துவிடும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படியே. நாம் எதன் மேல் நிற்கிறோம்? உணர்ச்சிகளின் மேலா அல்லது சத்தியத்தின் மேலா? சமீபத்தில் ஒரு இளைஞன் தனது குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகளால் மனம் உடைந்து தேவனே இல்லை என்று நினைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டான். அவனிடம் ஒரு ஊழியர், உன் உணர்ச்சிகள் மாறும், ஆனால் தேவனுடைய வார்த்தை மாறாது. நீ எப்படி உணர்கிறாய் என்பது முக்கியமல்ல, தேவன் என்ன சொல்கிறார் என்பதுதான் சத்தியம் என்று அறிவுறுத்தினார். அந்த உண்மையான சத்தியத்தின் மீது அவன் தன் நம்பிக்கையை மீண்டும் வைத்தபோது அவனுடைய சூழ்நிலை மாறவில்லையேயானாலும் அவனுடைய உள்ளத்தின் விரக்தியான அவிசுவாச நிலை மாறியது. பயம் அகன்றது, நம்பிக்கை மலர்ந்தது. சத்தியம் என்பது வெறும் ஒரு தத்துவம் அல்ல, அது ஒரு ஆள். அவரே இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று அவர் சொன்னார். நாம் அவருடன் நடந்தால் நாம் சத்தியத்தின் பாதையில் நடக்கிறோம். இந்த சத்தியமே நம்மை விடுவிக்கும். இன்றைய மேற்கோள்: சத்தியத்திற்கு பயந்து ஒளிவது கோய்வைத்தனம், சத்தியத்தின் முன் தலைவணங்குவது ஞானம். பிஷப் J.C. ராயில். பரிந்துரைக்கப்படுகின்ற புத்தகம்: சத்தியத்தை அறிவோம், பாஸ்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ். ஜபம்: ஆண்டவரே, இந்த உலகின் பொய்களுக்கு நாங்கள் அடிமைப்படாதபடி உமது சத்தியமாகிய வார்த்தையின் மேல் எங்களை நிலைநிறுத்தும். காலங்கள் மாறினாலும் மாறாத உமது சத்தியத்தில் நடக்க கிருபை செய்யும். ஆமேன். உங்களுக்கு ஒரு வார்த்தை: மணலின் மேல் கட்டின வீடு வீழும், பாறையின் மேல் கட்டினால் வீடு நிலைக்கும். உணர்ச்சிகள் மணல் போன்றவை, சத்தியமோ பாறை போன்றது. நீங்கள் எதன் மேல் நிற்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது. உண்மையான சத்தியத்தில் நிலைத்திருங்கள். ஜபத்துடன் பாஸ்டர் மரிய ஜோசப். ஃபோன் 9243183231.